यस्य वाक्कृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्धदीक्षम् अयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। ज्ञान भक्त्यादि सत्सम्पत् प्रदायिन्यनुकम्पयाम् स्यादसा विधिवीक्षस्व वेदान्ताचार्यवर्यमाम्। नमो चिन्त्याद्भुताक्लिष्ट ज्ञानवैराग्यराशये नाथाय मुनये गाथ भगवद्भक्तिसिन्धवे। स्वादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदुर्गहम् स्तोत्रयामास योगीन्द्रः संवन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। ദിനത്തിലെ 33-ാമത് ശ്ലോകം തന്നുടേ അർത്ഥത്തെ പാക്ക പോറോം. இந்த ശ്ലോകം சகாஹசதம் ஜாகிண கர்க்கசை சுபைஹி சதுர்பி ராஜானு விளம்பிபிர் புஜைஹி ரியாவதம் தோத்வல கர்ணபூஷண ஸ்லதாலகாபந்த விமர்தசம் சிபிஹி என்பதாகும். இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய தோல் அழக வர்ணிக்கிறார், பெருமானை சேவிக்கிறார். போன ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய சமுதாய சோபை எல்லாம் சேவை இன்பத்தில் எழுந்துள்ள இருக்கிற பெருமாள், அந்த பெருமாளுடைய சமுதாய சோபையை வர்ணிச்ச போன ஸ்லோகத்தில். விராஜ மகனோஜ்வல பீதவாசம் ஸ்மிதாதசி சோனு சமா சோன சமாமலச்சவிம் நிமக்னநாபிம் தனுமத்ய முன்னதம் விசால வக்ஷத்தல சோபி லக்ஷணம். இந்த சமுதாய சோபையோடு மட்டுமில்லாமல் பெருமாளுடைய திருநாதி கமலம் வரைக்கும் இடுப்பு வரைக்கும் உண்டானத்தை மங்களாசாசனம் பண்ணார். அற்புதமான சேவை பெருமாள் எழுந்தருள் இருக்கிறது, அதை சொல்லி சொன்னார். நிமக்னாபிம் தனுமத்திய முன்னதம் விசால வட்சஸ்தல சோபி லட்சணம் அப்படின்னு எம்பெருமாளுடைய வட்சஸ்தலத்தை வர்ணிச்சு, அந்த வட்சஸ்தலத்தை வர்ணிக்கச்சு திருமார்பு சொல்லிருக்கு. அதிவிசாலமாக இருந்துருக்கான், அது அதிவிசாலமாக இருந்துருக்கு. அந்த இரண்டு புஜங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிற அந்த திருமார்ப சொல்றார். அந்த திருமார்புக்கு லட்சணமே என்ன கேட்டா ஸ்ரீவத்ஸ லட்சணம் என்பதாக. இந்த ஸ்ரீவத்ஸத்தை ஸ்ரீவத்ஸம் என்று சொல்லக்கூடிய மறு அச்சம் அதை தாங்கிட்டு இருக்கிறார். அது பெருமாளுடைய திருமார்புக்கு அழகூட்டுபவதாக இருக்கின்றது என்பதாக. ஏற்கனவே சொன்னோம், சுவாமி தேசிகன் இந்த காட்டில் இன்னும் ஒருபடி மேல போய் அனுபவிக்கிறார். ஸ்ரீபதம் ஞாசதான்யம் என்பதாக சொல்லுகின்றார். ஸ்ரீவிராட்சியினுடைய திருவடி ஏன்னா உறைவிடமாக இருந்திருக்கிறபடினால ஸ்ரீவிராட்சியினுடைய திருவடி பட்டு அது அந்த பெருமாளுடைய திருமார்பு தன்யமாக ஆயிற்று என்பதாக சொல்றார். தன்யம் மன்யத ஈக்ஷணா தவயதா சுவாத்மானம் ஆத்மேஸ்வரா என்பதாக சொல்லுகின்றார். முகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்திருக்கிற எம்பெருமான் உன்னுடைய கட்டாட்சத்தினால தன்னை தன்னினாக நினைக்கிறார் என்பதாக சொல்லுகின்றார். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பா பெருமாளை மங்களாசாசனம் பண்ணச்சேயே அந்த திருமார்பை கொண்டு சீனிவாசன மங்களாசாசனம் பண்ற. சீனிவாசனுக்கு ஏற்றமே என்ன என்று கேட்டால் அந்த திருமார்பு தான் ஏற்றமா. அந்த திருமார்பில் அப்படி என்ன விசேஷமாக இருந்திருக்கு என்ன? அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பா என்பதாக. ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு போமாட்டேன், ஒரு துளிக்காலம் கூட உன்னை விட்டு போமாட்டேன்னு சொல்லி பெரிய பிராட்டியார் உரைகின்ற இடமாக இருக்கின்ற திருமார்பை உடைய எம்பெருமான் என்று சொல்லுகிறார். பட்சஸ்தலம் ஐயோன்னு சொல்ற பிராட்டி அந்த க்ஷீரசமுத்திரம் கடைஞ்சி வரைச்சு பிராட்டி அவதாரம் பண்ற அவதாரம் பசுதான் சர்வலோகா சர்வதேவான இது ஒவ்வொரு அந்த சமுத்திரத்துல மந்தன சமுத்திர மந்தனம் பண்ணச்சு ஒவ்வொரு வஸ்துவா வருது அந்த வஸ்து எல்லாம் வரைச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கா ஒன்னு ஒன்னு கொடுத்துட்டு வரேன் இது இதெல்லாம் கொடுத்துட்டு வரேன்னு பாப்போம் உசேஸ்வர வஸ்து வருது அது இந்தாப்பா நீ எடுத்துக்கோப்பான்னு சொல்லி இந்திரனுக்கு கொடுக்கறது ஐராவதம் வருது அதை கொடுக்கறேன் பாரிஜாதம் வருது அதை கொடுக்கறேன் சந்திரன் வருது அதை வந்து சிவபெருமானுக்கு கொடுக்கறேன் சந்திரன் இன்னொரு விஷம் வருது அப்பா இதை நீயே எடுத்துக்கோப்பா நீ தான் உனக்கு தான் லாய்க்கு இது அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை கொடுக்கறேன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னா கொடுத்துட்டு இருக்கிட்டு அந்த பெரிய பிராட்டியார் அதுல இருந்து அவதாரம் மாற அவதாரம் வந்த உடனே அந்த ஆவிர்பவிக்கிறா அந்த தோன்றின உடனே எல்லா தேவதைகளும் நினைக்கிறாளாம் எனக்கு கொடுப்பாரா எனக்கு கொடுப்பாரா யாருக்கு கொடுப்பா யாருக்கு கொடுப்பான்னு யாராலையும் ஏன்னா இவா எதுவும் காரியம் பண்ணாததுனால யாரும் போட்டி அதாவது தன்னுடைய ஒரு சொத்தம் கொண்டாட முடியல இது எனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி ரைட் ராயலா கேட்க முடியல யாராலையும் ஆனா பெருமாள் தானே அந்த காரியம் மொத்தம் பண்றாரு ஏன்னா அந்த மதனம் பண்றதே பெருமாள் தான் மத்தாகவும் அந்த கடையிறவாளாகவும் அது எல்லாமாகவும் அவரே இருந்துட்டு அவரே பண்றபடினால இவ யாருக்கும் உரிமை கொண்டாட முடியல அப்படிப்பட்ட நிலையில தனக்கு கொடுப்பாரா தனக்கு கொடுப்பாரான்னு ஃபர்ஸ்ட் தான் எல்லாரும் பார்த்துட்டே இருக்காராம் இப்படி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கச்சே பெருமாள் ஏதானா தீர்மானம் பண்றாரா என்ன பண்றாருன்னா அவரும் வாய்மூண்டு பார்த்துட்டு இருக்காராம் சுவாரஸ்யம் இப்ப என்ன பண்றாருன்னா அங்க பார்த்தா பிராட்டி அவதாரம் பண்ணா அவதாரம் பண்ண உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் பிரமாதமா நடந்துட்டு இருக்கு வாமனாவதாரத்துக்கும் பிராட்டி அவதாரமும் ஒரு சாமியை சொல்லணும் பெருமாள் வாமனாக அவதாரம் பண்ணச்சே ஒவ்வொரு தேவத்தை ஒவ்வொன்னும் கொண்டு வந்து கொடுத்ததுன்னு சொல்லி சொல்ற ஒருத்தர் வந்து மவுஞ்சி கொண்டு வந்து கொடுத்தா ஒருத்தர் வந்து ஊனல் கொண்டு வந்து கொடுத்தா ஒருத்தர் காயத்ரி உபதேசம் பண்ணா இப்படி ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் புத்தகம் கொண்டு வந்து கொடுத்தா ஒருத்தர் கொடை கொண்டு வந்து கொடுத்தா ஒரு தேவத்தை இப்படி எல்லாம் வருஷ வரிசையா சொல்றது வாமனாவதாரத்துல அதே மாதிரிதான் பிராட்டி ஆவிர்பவிக்கச்சு ஒவ்வொரு தேவத்தையும் ஒவ்வொன்னு பண்ணிட்டு ஒவ்வொன்னு மனையை கொண்டு வந்து போட்டுது ஒன்னு வந்து எல்லாம் வந்து அலங்காரம் பண்ணிட்டு ஒவ்வொன்னு ரத்னங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்தா ஒருத்தர் வந்து திக்கஜங்கள்லாம் அபிஷேகம் பண்ணி வச்சது என்பதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா இப்ப எல்லாம் ஆயிடுச்சு அபிஷேகம் எல்லாம் ஆயிடுச்சு எத்தனை வியாபாரங்களோட பிராட்டி இருந்துட்டு இருக்கா அந்த பிராட்டி அங்க எங்க போறா என்ன பண்ண போறா தெரியல எல்லா தேவதைகளும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காளாம் பசுதான் சர்வதேவான எல்லாரும் பார்த்துட்டே இருக்கட்டு ஏயோ வட்சஸ்தலம் ஹரேஹேன்னு பிராட்டி தானா நேர போய் பெருமாளுடைய திருமார்பில ஏறி உட்காந்துட்டாளாம் யாரும் ஒண்ணும் போய் கேட்கவே இல்லை இது எல்லாம் அவருடைய லீலை தானே இது அவர் சொல்லணுமாண்ணா என்னண்டவான்னு சொல்லணுமாண்ணா எல்லாரும் பார்த்துட்டே இருந்துட்டு பெருமாளுடைய திருமார்பில போய் சேர்ந்தா என்று அங்க மகாலட்சுமியினுடைய அவதாரத்தை சொல்றார் அந்த மாதிரியாக அந்த பெருமாளுடைய திருமார்புக்கு அழகே அந்த பிராட்டியினுடைய சம்பந்தம் இங்க பெருமாளுடைய பிராட்டி அழகுக்கு திருமார்புக்கு அழகாக சொல்றது சீவத்த லட்சம் அந்த சீவத்தத்தை மறுவாக உடைத்தானதாக அந்த மச்சத்து பேர்லயும் ஸ்ரீதான் இருக்கு கூட அதாவது ரொம்ப பெருமாளுடைய திருமேனி இவர் பெருமாளா வேற யாரான்றதுக்கு பாக்கணுமானா அந்த திருமேனியிலேயே பார்த்தோம்னா சீவத்தம் ஒரு கூச்சி பெற மாதிரி பெற மாதிரி இருக்கும் அந்த அடையாளம் இருக்கும் எல்லா திருமேனியிலையும் பார்க்கலாம் அது ரொம்ப சூக்ஷமா சேவிக்கணும் அது நம்ம கவசத்தோட நம்ம சேவிக்கிறதுனால நமக்கு தெரியாது உள்ளுக்குள்ள சேமிச்சோம்னா அந்த சேவை இருக்கு அந்த திருமார்ப மங்களாசாசனம் பண்ற மங்களாசாசனம் பண்ண உடனே பக்கத்துல ரெண்டு பக்கத்துலயும் இருக்கிற திருக்கைகளை மங்களாசாசனம் பண்ற அவரை நினைக்கிறேன் அதை பத்தி சொல்ற சக்காசத்தும் ஜாக்கிண கற்கை சுபைஹி சதுர்பிராஜானு விளம்பிபிர்புஜைஹி சகாசதம் அப்படியே பிரகாசிச்சிருக்கான் எப்படிப்பட்ட நான்கு திருத்தோள்கள் ஒன்னு ரெண்டு இல்ல நான்கு திருத்தோள்கள் அந்த திருத்தோள்கள்ல என்னத்துக்கு அது விசேஷம் என்ன அப்படின்னு கேட்ட வீர சிங்கார சித்திரிதாம் என்பதாக சொல்லுகின்ற வீரத்தையும் சிங்காரத்தையும் ரெண்டையும் குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றதாம் ரெண்டையும் தெரியப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கு எம்பெருமானுடைய திருத்தோள்கள் என்பதாக பெருமாள் தன்னுடைய அவதார திசையில விரோதிகள் ஆசிரிதர்களுடைய விரோதிகளை போக்கடிப்பதற்காக எப்பொழுதும் தன்னுடைய திருக்கையில இந்த சாரங்கத்தை வச்சுட்டு இந்த பானத்தை போட்டு போட்டு பண்றதுனால கை மொத்தம் தழும்பு ஏறி இருக்குதா இந்த வீர சின்னம். இந்த கை மொத்தம் தழும்பேறி இருக்கிறபடினால நான் தழும்பேறி அந்த கரடு முருடாக இருந்துட்டு இருக்கான் பெருமாளுடைய திருக்கைகள்லாம். அப்படிப்பட்ட திருக்கைகள் அதுவே இந்த எம்பெருமானுடைய அந்த கைகளுக்கு ஒரு அலங்காரம் ஆயிடுதான். அதுதான் பெரிய விசேஷம். அது ஒண்ணு. ரெண்டாவது, அது எப்படி பண்றதாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சுபைஹி என்பதாக சொல்லுகின்ற ஔதாரிய வீரிய சௌந்தர்ய அதிசாலிபிஹி என்று சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற ஜாக்கிண கக்கசைஹி சுபைஹி சதுர்பிஹி ஆஜானு விளம்பிபிஹி புஜைஹி சகாசத்தம் பிரகாசிக்கின்றது. யார் அந்த எம்பெருமான் சொல்ல போறேன். ஜாக்கிண கக்கசைஹி என்பதனால அந்த நான் ஏத்தி ஏத்தி ஏத்தி அதனால ஒரு தழும்பு ஏறி கிடைக்கிறது அப்படின்னு தழும்பிருந்த சாங்க நான் தொகிந்தவாமங்கை. இந்த தழும்பு இருந்ததாக இருக்கிறதுனால சாங்க நான் தொகிந்தவாக இந்த பெருமாளுடைய அங்கை அழகிய கை, அந்த கையை மங்களாசாசனம் பண்றார் ஆழ்வார்லாம். இது பெருமாளுக்கு பெருமாளும் சவ்யசாட்சி. சவ்யசாட்சின்னாக்க இரண்டு கையாலையுமே வலக்கை இடக்கை இரண்டு கையாலையும் பானங்களை விடுவதற்கு அம்பு விடுவதற்கு சாமர்த்தியம் இருக்கிறவா தான் சவ்யசாட்சின்னு சொல்லுவார். என்ன ஒரு கை, அதாவது கையால ஒத்த சில பேர் வலக்கையால் எழுதுவா, வலக்கை தான் எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துவா, சில பேர் இடக்கையை உபயோகப்படுத்துவா, இப்படி எல்லாம் இருந்துருக்கு. பெரும்பாலும் வலக்கையை தான் உபயோகப்படுத்துறோம். சில சில காரியங்கள் பண்ணணும்னா வலக்கை பழக்கம், வலக்கையால தான் எல்லா காரியமும் பண்ற ஒரு வழக்கம் இருக்கிறவா அந்த வலக்கையால தான் பண்ணுவா, இடக்கையால இருக்கிறவா அந்த இடக்கை தான் மின்ன மின்ன வரும் எல்லா காரியத்துக்கும். இந்த பெருமாள் என்ன பண்ணுவார், ஆசிரித ரட்சணத்துக்காக வரச்சே இந்த பானங்களை எய்வது என்பது வலக்கை ஒன்னாலேன்னு இருந்தாக்க அது ஆகாதுன்னு சொல்லிட்டு வலக்கை இடக்கை ரெண்டுத்தனாலையும் சமானமாகவே சமானமான வேகத்துல இவர் இடக்கை எடுத்து அந்த அம்பு விடுறத பார்த்தா இவருக்கு இடக்கை தான் ஒரு வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இதுவோ என்னமோன்னு நினைக்க தோணுமா. அப்படி அம்பு எய்பவர் பெருமாள், அவர் சவ்யசாட்சி என்பதாக சொல்லப்படுவார். அர்ஜுனுக்கு ஒரு பெயர் சவ்யசாட்சின்னு, அர்ஜுனிடத்துல அந்த மாதிரி ஒரு சிறப்பு இருந்தபடினால அர்ஜுனனை எல்லாரும் கொண்டாடுவா சவ்யசாட்சின்னு. அந்த பெருமாள் சவ்யசாட்சியாக இருந்துருக்க இது எதுக்காக இப்படி பண்றாருன்னா, ஆசிரித விரோதிகளை அழிய செய்வதற்காக. ஆறெல்லாம் ஆசிரித்தாளுக்கு விரோதியாக இருந்திருக்காளோ அவர்களை அழிவதற்காக தான் பண்ற. பெருமாளுக்குன்னு ஒன்னும் யாரும் ஆசிரித்தாள் கிடையாது. ஆகையால ஆசிரித விரோதிகளை அழிய செய்வதற்காக பெருமாள் இந்த நான் ஏத்தி நாத்தி நான் ஏத்தி ஏத்தி அந்த திருக்கைகள்ல இருக்க இந்த திருக்கைகள்லாம் அப்படியே தழும்பு ஏறி கிடக்கிறது என்பதாக சொல்ற. அப்போ இதனால இது வீரத்தழும்பு, வீரத்துக்கு ஒரு அடையாளமாக இருந்துருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். ஸ்ரீமத் ராமாயணத்துல பெருமாள் ராமன் சீதா பிராட்டியோட கூட அகஸ்தியாசிரமத்துக்கு போற, அகஸ்தியாசிரமத்துல போன பிற்பாடு அங்க சொல்ற அகஸ்தியர் எல்லாம் சேவிக்கிறார், புதுசா பானங்கள் எல்லாம் நிறைய ஆஸ்திரங்கள் எல்லாம் அகஸ்தியர் கொடுக்கிறார். அகஸ்தியர் எல்லாம் கொடுத்த பிற்பாடு இங்கிருந்து நீங்க அங்க தண்டகாரணத்துக்கு போயிடுங்கோ, அங்க போய் நீங்க ரொம்ப சௌக்கியமா இருந்துட்டு இருக்கோம், பஞ்சவட்டியில போனாக்க அங்க ரொம்ப சௌக்கியமா இருக்கும், அங்க இருந்துட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்ற. அகஸ்தியருடைய சொன்ன பிரகாரத்துக்கு அவர் சொன்ன பிரகாரம் அங்க போய் வள்ளா இருந்துட்டு இருக்க, அங்கதான் சூர்பண கவரா இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். கரதூஷண சிறசு முதலிய ராட்சசர்கள் எல்லாம் வர மொத்த ரெண்டு பேர்ல 14,000 பேர். அந்த 14,000 பேரையும் ராமர் ஒத்தரே ஒத்தராய் இருந்து அவ அங்க இந்த பதினாலாயிரம் பேரோடையும் சண்டை போடுறாரு. சண்டை போட்டு 14,000 பேரையும் வதம் பண்ணிட்டு வரே. அவர் வர உடம்பெல்லாம் ஒரே தவற. அவ கரதுஷ்ணாள்ன்றவா என்ன சாதாரண வாழான்னா, அவளும் ராட்சசர்களுடைய ராஜாட்டாள். அவளால எதிர சண்டை போடப்பட்டு அதனால உடம்பெல்லாம் ஒரே வீரக்கழும்பு, ரத்தம் கொட்டுறது. பெருமார்பெல்லாம் ரத்தம் கொட்டுறதான் ராமனுக்கு. அப்படிப்பட்ட வீர தழும்போட வரையறான் பெருமாள். இப்போ சீதா பிராட்டி பாக்கலாம். அப்பெல்லாம் சமத்தா இருந்துட்டா சீதா பிராட்டி. ஏன்னாக்க லக்ஷ்மண் சீதா பிராட்டி காவல் வச்சுட்டு இவர் ஒண்டியா போனார். அப்ப ராமனோட இவர்ல எதுவும் அங்க யாரும் மாறிச்சன்னு இல்ல. தப்பான வார்த்தை, இந்த மாதிரி ஏமாத்துற வார்த்தை சொல்றதுக்கெல்லாம் அங்க யாரும் கிடையாது. ஆகையால இவர் லக்ஷ்மணனுடைய காவல்ல சீதா பிராட்டி தனியா இருந்துட்டு இருக்கார். இவர் இத்தனை பேரோடு சண்டை போட்டு உடம்பெல்லாம் அப்படியே ரத்தம் வழிய அவர் வரத சீதா பிராட்டி பாக்குறாளாம். பார்த்த உடனே அப்படியே அணைச்சுக்கிறாளாம். இதுக்கு சந்திருஷ்டா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபுவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஹஸ்வதே என்பதாக. சந்திருஷ்டா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் என்பதாக. தம் அந்த ராமன், அந்த ராமர் எப்பேற்பட்டவர், சத்ருகந்தாரம் சத்ருக்கள் எல்லாம் அழித்தவர். யாருக்கு சத்ருக்கள்? ராமனுக்கு யாரு சத்ருக்கள் இருந்துட்டு இருக்கா என்று கேட்டா, இல்ல, ஆசிரித்தாளுக்கு சத்ருக்களாக இருந்துட்டு இருக்கிற ராட்சசர்களை அழித்தவர் சத்ருகந்தாரம். மகர்ஷீனாம் சுகாவகம், இந்த சத்ருக்கள் எல்லாம் அழிக்கிறது யாருக்காகன்னா, மகர்ஷிகளுக்கெல்லாம் தன்னை அண்டின அந்த மகர்ஷிகளுக்கெல்லாம் சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதற்காக. நகரஸ்தோவா வனஸ்தோவா தொன்னோ ராஜா அப்படின்னு சொன்னார். பவத்கதாக என்பதாக சொல்றார். இந்த மகர்ஷிகள்லாம் சொல்றார் ராமனிடத்துல, நீ நாட்டுல இருந்தாலும் காட்டுல இருந்தாலும் நீதான் எனக்கு ராஜான்னு சொல்லி சொல்றார். பவத்கதாக, உன்னுடைய விஷயம், உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக நாங்கள்லாம் இருந்துட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்றார். இந்த வார்த்தையை கேட்டதுனால அவர்களுக்கு ஒரு சிரமம், அந்த மகர்ஷிகளுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டதுன்னாக்க அதை இவரால் தாங்கிக்க முடியலையா. அதுக்காக அவளுடைய துக்கத்தை போக்கடிச்சு அவளுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணணும்ன்றதுக்காக தான் இத்தனை பேரோடையும் 14,000 ராட்சசர்களோடையும் பெருமாள் சண்டை போட்டிருக்கார். இப்படி சண்டை போட்டு வீர தழும்போட மகர்ஷீனாம் சுகாவகம், இந்த கர தூஷணன் திருகிரத்து முதலிய 14,000 ராட்சசர்களும் வதம் செய்யப்பட்டார்கள் என்று மகர்ஷிகள் கேள்விப்பட்டார்கள் என்றால் அவர்களுக்கு இதை காட்டிலும் சந்தோஷம் வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன இவர்கள் தான் சொன்ன ஏகிபுஷ்ய சரீராணி புனீனாம் பாவிதாத்மானு சொன்ன அந்த மகர்ஷிகளுடைய மாம்சம், எத்தனையோ மகர்ஷிகள் தபஸ் பண்ணிருந்தா அவளுடைய மாம்சத்தெல்லாம் சாப்பிட்டு அந்த எலும்பெல்லாம் விட்டு கடைசிட்டு அதுவே ஒரு பெரிய போர் போரா இருந்தது. ஏகிபுஷ்ய சரீராணி முனீனாம் பாவிதாத்மானு அவ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ராமனுக்கு காண்பிச்சு கொடுத்தவர், அவளுடைய வேதனையை பார்த்தவர் ராமர். அந்த வேதனையை போக்கடிச்சு அவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணவர். ஆகையால மகர்ஷியிடம் சுமுகாவகம் என்று சொன்னார். பபுவ கிருஷ்ணா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜர். இதனால சீதா பிராட்டிக்கு சந்தோஷம் வந்துதான். கிருஷ்ணா வைதேகி சந்தோஷம் அடைந்த பிராட்டி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே அந்த கணவனை அப்படியே அணைச்சிருந்தா என்று சொல்ற. இப்ப என்ன புதுசா அவருக்கு சந்தோஷம் சீதா பிராட்டிக்கு? ஏற்கனவே இல்லையான்னு சந்தோஷம், ராமனை அடைஞ்சதுனால சந்தோஷம் எப்பவுமே இருக்கிறது தானே. இப்ப புது சந்தோஷம் என்ன வந்துருக்கு என்ன கேட்டா, அதுக்கும் ஒரு காரணம் இருந்துட்டு இருக்கான். இந்த ராமனை பார்த்து ஒரு தகாத வார்த்தைய சீதா பிராட்டி சொல்லிட்டா, அதுக்கு பிராயச்சித்தமாக அந்த எம்பெருமானை தழுவி கொண்டாராம். இப்போ வேற ஒன்னும் சொல்ல முடியல. ராமர் காட்டுக்கு போறேன்னு சொல்லி சொல்ற, சீதையிட்ட வந்து சொல்ற, இந்த மாதிரி தசரத சக்கரவர்த்தி எனக்கு காட்டுக்கு போகும்படியாக சொல்லியிருக்காருன்னு சொல்ற, சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்றா சீதா பிராட்டி. இல்லமா, அங்க புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், கரடி இருக்கும், ஆகையால அங்க ரொம்ப சிரமமா காலெல்லாம் முள்ளு குத்தும், எப்படி போறது, அதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கும். நீ இங்க அரண்மனையிலேயே இருந்துட்டு அயோத்தியிலேயே இருந்துட்டு நான் எங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு போறேன், எங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாம் சுசுரூஷம் பண்ணிட்டு 14 வருஷம் கழிச்சு 14 வருஷமும் ஒரே கணமா ஓடி போயிடும், 14 வருஷம் கழிச்சு நான் வரம்மா நீ பாத்துக்கோ நீ இங்கே இருன்னு சொல்றாரு. அப்போ ஒரு சீதா பிராட்டி பருஷமா ஒரு வார்த்தை சொல்ற ராமனை பார்த்து, எங்க அப்பா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு என்ன சொன்னார், யாரு ஜனக மகாராஜா ஒரு தப்பு பண்ணிட்டு, ஜனக மகாராஜாவா தப்பு பண்றவ, அவரை பார்த்து இப்படி சொல்றாள் சீதா பிராட்டின்னு சொல்லி சொல்ற, ஆமா தப்பு பண்ணிட்டு என்ன பண்ண, ஒன்ன என்ன என்னுடைய கணவனாக அவர் செலக்ட் பண்ணது இருக்க அதுதான் பெரிய தப்பு அப்படின்னா, எல்லாம் எல்லா ராத்திலயும் நிறைய பேர் ராத்துல நடக்கிறது, ஷஷ்டி பூர்த்தி நடக்கும், 60 வயசா இருக்கும், 50 வருஷம் எல்லாரும் ஒன்னா இருந்துட்டு இருப்பா, அன்னைக்கே ஒரு தப்பு பண்ணிட்டேன் நானுன்னு அந்த எல்லாம் சொல்லுவா. என்ன அப்படின்னா, எனக்கு எத்தனையோ நல்ல வரம் எல்லாம் வந்தது, அந்த வரம் எல்லாம் விட்டுட்டு உங்களை போய் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வாய் வாழலாம். இது சீதா பிராட்டி போன வழியில தான் இவ சொல்றா பாவம். அந்த சீதா பிராட்டி சொல்ற, எங்க அப்பா தப்பு பண்ணிட்டே ஒன்ன போய் எனக்கு கொடுத்துட்டே அப்படின்னா, நீ என்னமோ பிரமிச்சு போயிட்டே, ஜனக மகாராஜா நீ வீராதி வீரன் சொல்லிட்டு, ஏன்னா உண்மையில பார்த்தா ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம் என்பதாக சொல்லுகின்றார். ஒரு பெண்ணே தான் ஆண்வரு கொண்டு என் எதிர இருக்க மாதிரி தோன்றது, இது தெரியாத ஜனக மகாராஜா ஒன்னு போய் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டே இருக்கு. இந்த வார்த்தை ராமருடைய மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிருக்கு. அவர் சொன்ன காரணம் என்னன்னு கேட்டேன், அங்க புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், யானை இருக்கும், கரடி இருக்கும், இதெல்லாம் இருக்கும், உனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, நான் உன்னோட இருந்துட்டு இருக்கச்சே இதுகெல்லாம் வந்து என்ன என்ன பண்ண முடியும், என்ன கூட காப்பாத்த முடியாத ஒரு மனுஷனா நீ, நீ ஒரு புருஷனா நீ என்றுதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்த்து ராமர் என்ன பண்ணார், இதுக்கு மேல அவர் பதிலே சொல்ல, சரிவன் சொல்ல வா போலாப்போம் அப்படின்னு, இது இது அப்படியே அவன் மனசுல சீதா பிராட்டியினுடைய மனசுல அப்படியே உருட்டிண்டே இருக்கு. இந்த வார்த்தையை ராமனை சொல்லிட்டுமே, ராமனை சொல்லிட்டுமே, ராமனை சொல்லிட்டுமே நிட்டும், அந்த வார்த்தைக்கு நேர் விருத்தமான ஒரு செயல். இவர் ஒத்தரா இருந்து 14,000 ராட்சசர்களையும் அழித்தவராக ஆனபடினால அதுக்கு நேர் விருத்தமான ஒரு செயல் வீராதி வீரன்றத காண்பிச்சு நிரூபணம் பண்ணினத்தை பார்த்த உடனே நாமளே தப்பு பண்ணிட்டோமே, அது எங்க அப்பா தப்பு பண்ணல, நான் தான் தப்பான வார்த்தையை நான் சொல்லிட்டேன்னு ரியலைஸ் பண்ணிக்கிறார். இதே மாதிரிதான் இந்த காலத்திலயும் சொல்லிக்கிறார், சித்தனி எதனா ஒரு வார்த்தை சொல்லிட வேண்டியது புருஷனை, அது பண்ணிட்டு அப்புறம் கிடைச்சல, இல்ல இல்ல இல்ல, நான் யார பண்ணிண்டா அவள்லாம் பண்ணிண்டா எப்படி அவசப்படுவனோ, என்ன ராணியாட்டம் வச்சுருக்க, பட்ட மகிழ்ச்சியாட்டம் வச்சுருக்க, இதை காட்டிலும் வேற என்ன ஓணும் எனக்குன்னு அப்புறம் அவளே சொல்லுவா எப்ப என்ன இருக்கு. அந்த மாதிரியாக சீதா பிராட்டி தனக்கு தான் பண்ண இதுக்கு பிராயசித்தம் பண்ணிக்கிறாளாம், ராமனை ஆற தகுவி கொண்டு என்பதாக சொல்லுகின்றார். பபுவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பருஷஸ்வதே என்பதாக அந்த பெருமாளுடைய திருமார்ப அணைகின்றாள் இந்த சீதா பிராட்டி. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த வீர தழும்பு, அந்த எம்பெருமானுடைய வீர தழும்பு இருக்க, இந்த நான் ஏத்தி ஏத்தி ஏத்தி அந்த கையில இருக்கிற தழும்பு அவதார தசையில மாத்திரமில்ல ஜீவைகுண்டத்தில் இருக்க செய்ய இருக்கான். இதுதான் பெரிய சுவாரஸ்யமான விஷயம். இதுக்கு சுபைஹி என்பதாக சொல்லுகின்ற ஜாக்கிண கர்க்கசைஹி சுபைஹி சுபம், இது எம்பெருமானுடைய திருக்கைகள் சுபமானதாக இருக்கு. இது நான்கு திருக்கைகள், சுபைஹி சதுர்பிஹி, இந்த ஸ்ரீவைகுண்டத்துல ஏழு இருக்கு செய்யும், நான்கு திருக்கைகளோட தான் எழுந்தருள் இருந்திருக்க அப்படின்னு. இது எதெல்லாம் தெரியப்படுத்துவதாக இருந்திருக்குன்னு, ஔதாரியம் வீரியம் சௌந்தர்யம் ரிசாலபிஹி என்று சுவாமி பாஷ்யம் பண்றார் தேசிகன். ஔதாரியத்தை குறிக்கிறதாக இருந்திருக்கான் சுபம் என்பதாக, வீரியத்தை குறிக்கிறதாக இருந்திருக்கு, அது மாத்திரமில்ல அழக குறிக்கிறதாக இருக்கு என்பதாக சொல்லுகின்றார். தேவப்பெருமாளுடைய தோல் அழகுல ஈடுபட்டேராம் எம்பெருமானார். தேவப்பெருமாளை சேவிக்கிறோம் எல்லாரும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல அழகுல ஈடுபடுறான். இந்த பெருமாளுடைய தேவப்பெருமாளுடைய தோல் அழகுல ஈடுபடுறான். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல்யோனிகள் தோருழல்வோம் காண்தகு தோல் அண்ணல் தென்னத்தையோரர் கழலினை கீழ் புண்டவன் பாளன் தாண்டகுதோழன்னல் தென்னத்தையோரர்களினை கீழ் பூண்டவன் பாளன் எம்பெருமானார சொல்லச்சு, பாஷக்காரர சொல்லச்சு. அந்த தென்னத்தியூரர் கழினை கீழ் பூண்டவன் பாளன்னு சொன்னா போறோம். தென்னத்தியூரராக இருந்திருக்கு அத்தியூரான என்று சொல்லக்கூடிய தேவப்பெருமாள், அஸ்திகிரி மலை மேல எழுந்துள்ள இருக்கிற தேவப்பெருமாள், அந்த தேவப்பெருமாளுடைய கழல் இணை, அந்த திருவடி தாமரைகளிலே பிரீத்தியை வச்சிருக்கவர், பக்தியை வச்சிருக்கார்னு சொல்றார். எப்பவுமே அவர் இறங்கத்துல எழுந்துள்ள இருந்தா கூட ஆராத்திய தேவதையாக தேவப்பெருமாள் தான் எழுந்துள்ள இருந்தாராம். ஆகையால தேவப்பெருமாள் எப்பவும் நினைச்சுட்டு இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இது தென்னத்தியூரர் கழனை கீழ் போண்டவன் பாளன்னு சொன்னா போருமா? ஆனா வேற ஒரு பதத்தை கூட போடுறேன். என்ன எப்ப பார்த்தாலும் அமுதனாருக்கு தெரியும் எம்பெருமானார் எப்படி எல்லாம் தேவப்பெருமாளை பத்தி சொல்லிட்டு இருக்காரு, தேவப்பெருமாளை அனுபவிச்சிருக்காருன்றது. தான் தகுதோள் அண்ணல், அண்ணல்னா சுவாமின்னு அர்த்தம். நமக்கெல்லாம் சுவாமியாக சுவாமியாக எழுந்துள்ள இருந்துட்டு இருக்கவர். அவருடைய தோல் எப்பேற்பட்டதாக இருந்துருக்கு, பார்த்துட்டே இருக்கலாம். தோல் கண்டார், தோளே கண்டார் என்று அங்க அந்த தோளை சொல்றார். அப்படி கம்பன் அனுபவிக்கிறது ராமபிரானுடைய தோளை சொல்லச்சு. அப்படி காண்டகு தோல் எண்ணல், அந்த காம்பீரியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்ற நமக்கெல்லாம் சுவாமியாக இருந்திருக்கிற தேவப்பெருமாள், அவர் தன்னத்தியூரர். அவரை பத்தி சொல்லி அந்த மாதிரி அந்த தேவப்பெருமாளுடைய தோல் அழகு, அந்த திருக்கைகளினுடைய அழகு இருக்க, அந்த அழகுல ஈடுபட்டவராக எம்பெருமானாரே இருந்திருக்காருனாக்க அதுக்கு மேல என்ன இருந்திருக்கு? சதுர்பிஹி ஆஜானு விளம்பிபி புஜைஹி சுபைஹி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்க. இந்த சுபைஹின்றதுக்கு சுபேன மனச ஜாத்தம் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயம். ஆசிரித சமிருத்தியே பிரயோஜனமாக இருக்கும்படியாக இருந்திருக்கிறது. இந்த சுபமான மனசினாலே தியாசமாக, அதாவது எண்ணப்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு விஷயம். பெருமாள் கண்ணன் நினைக்கிறேரா, அந்த சுபமான மனசினால எம்பெருமானுடைய திருவுள்ளத்தினால நினைக்கிறேரா. பிருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேன அக்லிஷ்ட கர்மணா சுபேன மனசா தியாசம் கவாம் விருத்திம் அபீப்சதா. இந்த கல்யாண குணங்கள்லாம் நிறைந்தவனாக இருந்திருக்கிறவ, எப்பேற்பட்ட பெரிய காரியமாக இருந்தா கூட அத்த எளிதாக செய்யக்கூடியவராக இருந்திருக்க, அற்பேற்பட்டவன் அந்த எம்பெருமான் நினைக்கிறான் கிருஷ்ணன். பசுக்களின் விருத்தியை விரும்புவனாக அந்த கிருஷ்ணன் இருந்திருக்கார். அவர் அந்த இங்க நிறைய கோசமிருத்தி இருக்கணும்னு பெருமாளால நினைக்கப்பட்டதாக இருக்கு. அதனால அந்த பிருந்தாவனத்துல கோசமிருத்தி ஏற்பட்டதான். சுபேன மனசா தியாசம் என்பதாக சொல்லுகிறார். சுபமான மனசினாலே இங்கு சுபமான தெருக்கைகளாலே இந்த தெருக்கைகள்லாம் எப்படி இருந்துருக்கு என்பதாக. அந்த திருக்கைகள் நாலு திருக்கைகள் இருக்கு. நாலு திருக்கைகளும் ஆஜானு விளம் விபிஹி புஜை, ஆஜானு விளம் விபிஹி என்று சொல்ற ஆஜானு பாகுவாக இருந்திருக்குன்னா ஜானு என்பது தொடை, அந்த தொடை வரைக்கும் நீண்டு இருந்திருக்கான் இந்த தெருத்தோள்கள்லாம், இந்த தெருக்கைகள்லாம். இது ஆசிரித ரட்சணத்துக்காகவே இப்படி நீண்டு இருந்திருக்கான். இதெல்லாம் ஒரு உத்தம புருஷ லட்சணம், ஒரு மகாபுருஷ சாமுத்ரிகா லட்சணத்துல சொல்லச்சு. எப்படி இருக்கா அப்படின்னு சொன்னாக்க, இது ஒவ்வொரு அவயவமும் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னா, உத்தம புருஷனுடைய லட்சணத்துல எப்படி எப்படி இருக்கணும்னாக்க, இந்த திருக்கைகள்லாம் நீளமாக இருக்கணும்ன்றது உத்தம புருஷ லட்சணம். இந்த தேவப்பெருமானுடைய திருக்கைகளை மங்களாசாசனம் பண்ற, அந்த புஜங்களை மங்களாசாசனம் பண்ற, அது சொல்லச்சு. சாயாமாத பரிணத்தயோக்தயாவாம் தாதிருஷ்ய ஸ்புடம் அதவா திசச்சதஸ்ரஹாம் சத்வாரோ வரத வரப்பிரதாஸ்வதீயாஹ பாசந்தே புஜ பரிகாஹ தமால நீலாஹ. அந்த புஜ பரிகாஹ பாசந்தேன்னு ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற தேவப்பெருமாளுடைய திருத்தோள்கள், ஒன்னு இல்ல நாலு திருத்தோள்கள் இருந்திருக்கு அந்த புஜம். ஹே வரத வரதான்னு சொல்லி தேவப்பெருமான சொல்ற. தமால நீலாக பச்சலை மாறி பச்சலை போன்ற மரத்தம் போல கருத்ததாக இருந்திருக்கான். அது மாத்திரம் இல்ல, வரப்பிரதாக அடியார்கள்லாம் கேட்கிற வரத்தை கொடுக்கறதாகவே இருந்திருக்கான். இது நான்காக இருந்திருக்கிற உன்னுடைய புஜ பரிகாக தோள்களானவை. அந்த தோள்கள் எப்படிப்பட்ட புஜம்னு சொன்னா போறோம், அது நீட்சியோடு கூடியதாக இருந்திருக்கிற புஜம். திருத பரிணத்தையாக நல்ல அப்படியே பரப்பாக, அதாவது அப்படி விஸ்தாரமாக இருந்திருக்கான். அது கடல் போல விஸ்தாரமாக இருக்குன்னு சொல்றதுதான். அப்புறம் பாக்குறேன், கடல் போல விஸ்தாரம்ன்றது காட்டிலும் அதுவே குறவா இருக்குமோ என்னமோன்னு தோன்றதுதான். உடனே எப்படி நினைக்கிறதுன்னா, நான்கு திக்குகள் எல்லா பக்கத்திலயும் பரவி இருக்க மாதிரி நான்கு திருக்கைகள் தேவப்பெருமாளுடைய திருக்கைகள் அமைந்துள்ளன என்று சொல்ற. கற்பக காவல நற்பல தோழன் ஆழ்வார் மங்களாசாசனம். கற்பக காவல், கற்பக காவன என்று கற்பக விருட்சம் போல கற்பக காடு மாதிரி இருந்திருக்கான் நற்பல தோழன் என்று. பலன்னு சொல்லச்சு, ரெண்டு குந்தாலும் பல இருந்தா மூணு குந்தாலும் நாலு, அந்த நான்கு திருக்கைகளோடு உடையதாக இருந்திருக்க என்ன சுவாமி மங்களாசாசனம் பெருமாளுடைய திருப்பதி சொல்லச்சு. கலச ஜலதி வல்யா கன்யா வல்லரி கல்பசாட்சின்னு மங்களாசாசனம் பண்ற தேவப்பெருமாள். கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாட்சி, அந்த தேவ கலச ஜலதியிலிருந்து வரவர்களாக இருந்திருக்க பெரிய பிராட்டியா, அந்த பெரிய பிராட்டியினுடைய அவளை ஒரு கொடியா ரூபணம் பண்ற. கொடி மரத்தை தழுவணும் இல்லையோ, அந்த மரத்தை தழுவுகின்ற மரமாக இருக்கின்றவர் அது கல்பசாக்கியம் சொல்றதே கல்பவருஷமாக இருந்திருக்க என்று சொல்ற. அந்த பெருமாளுடைய அந்த திருக்கைகள், இந்த திருக்கைகள் நாளும் எப்படி இருந்திருக்குன்னு, பாரிஜாத விடபோ விடபான், அந்த பாரிஜாத்த மரம் பெருமாளே ஒரு பாரிஜாத்த மரமாக இருந்திருக்க, அதனுடைய கிளைகளாக நான்கு கிளைகளாக இருந்திருக்கின்றன நான்கு திருக்கைகளும். அது ஒரு இடத்துல மங்களாசாசனம் பண்ற பெருமாளுக்கு எதுக்கு நாலு கை அப்படின்னு, சதுர்வித புருஷார்த்தத்தையும் கொடுக்கறதுக்காக இருந்திருக்கான். ஆர்த்தோ ஜிஜாசு ரத்தார்த்தி ஜானித்து பரதர்ஷபான்னு நான்கு விதமான புருஷா, அதாவது நான்கு விதமான பேர் அவர்களை பெருமாளை அணுகுகிறார்கள். அதுல சில பேர் தான் இழந்த சம்பத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள், சில பேர் தனக்கு ஏற்கனவே ஒன்னும் இல்லாது இருந்தாலும் இப்ப புதுசா சம்பத்து வேணும்னு ஆசைப்படுறவா சில பேர் இருந்திருக்கா, சில பேர் என்ன பண்ற கைவல்யத்தை பிரார்த்திக்கிறா, சில பேர் மோட்சத்தை பிரார்த்திக்கிறா. இப்படி யார் எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்காக நான்கு விதமான புருஷார்த்தத்தையும் கொடுப்பதற்காகவே பெருமாள் நான்கு திருத்தோள்களோட நான்கு திருக்கைகளோட எழுந்தருளி இருக்கின்றார் என்று சொல்லுகின்றாராம். சதுர்பிகி ஆஜானு விளம்பிபிகி புஜைஹி என்றதாக சொல்லுகின்றார். இப்படிப்பட்டதாக இருந்திருக்கு இப்பேற்பட்ட இந்த திருக்கைகள். இதுல சுவாமி தேசிகன் தேவநாதனுடைய திருக்கைகளை மங்களாசாசனம் பண்ற, அதுவும் ஆச்சரியமாக ஒரு ஸ்லோகம் அங்க பார்க்கணும். ஆஜானுலம்பிபிஹி அலங்கிருத ஹேதி ஜாலைஹி ஜாகாதராஜி ருச்சிரைஹி மம திருடம் பரிரப்யதே தீஹி. நாயிகா பாவத்தை ஆசிரியக்கிறார் அங்க. உன்னுடைய அந்த தன்னை ஒரு பெண்ண மம தீஹின்னு சொல்லிட்டு தன்னுடைய புத்தி அந்த மனசு அத்தை பெண்ணாக உருவகப்படுத்துகிறார். என்னுடைய மனசு உன்னுடைய நான்கு தோள்களால மனசாகிற ஒரு பெண் இருக்கல, அந்த பெண்ணுக்கு என்ன பிரார்த்தனை தான், என்ன பிரார்த்தனை பண்ற தெரியுமா, அந்த கணவனுடைய தழுவல் தான் இவாளுக்கு ரொம்ப, அந்த கட்டிக்கிறது அணைக்கிறது இருக்க இது ரொம்ப சுகத்தை கொடுக்கக்கூடியது. அந்த பெருமாள் தேவநாதன் பிரார்த்திக்கிற உன்னுடைய நான்கு திருக்கைகளாலையும் என்னுடைய மனசாகிற ஒரு எண்ணமாகிற புத்தியாகிற ஒரு பெண்ணுக்கு அணையணும், நான்கு திருக்கைகளாலையும் நீ என்னை அணைச்சிக்கொள்ளணும்னு நாயிகா பாவத்தை ஆசிரியச்சு சொல்ற. இங்க அந்த நான்கு திருக்கைகளும் எப்பேற்பட்டதாக இருந்திருக்கிறது தான் பாக்கணும். ஹே திருதிஷ புங்கவா ஓ தேவநாதனே அப்படின்னு, ஆஜானுலம் விபிஹி ஆஜானுலம்பிபிகி முழங்கால் வரை தொங்குகின்றதாக இருந்திருக்கிற திருக்கைகள். இங்கேயும் ஆஜானு விளம்பிபிகி இங்க மங்களாசாசனம் முழங்கால் வரைக்கும் இருக்கக்கூடியது என்றதுக்கு இதுக்கு என்ன ஆஜானு இது உத்தம புருஷனுடைய லட்சணமாக இருக்கப்படினால இவர் புருஷோத்தமனா போயிட்டார். இவரிடத்துல உத்தம புருஷனுடைய லட்சணம் இல்லாத யாரிடத்துல இருக்க போறது? ஆகையால இவருக்கு இது சொல்லிட்டார். இது ஒன்னா சொன்ன பொண்ணுன்னா அலங்கிருதேதி ஜாலை இந்த திருக்கைகள்ல அவர் ஒரு கையில சங்கத்தை வச்சிருக்கார், இன்னொரு கையில சக்கராயுதத்தை தரிச்சுட்டு இருக்கார். இந்த சங்கமும் சக்கரமும் திவ்யாயுதங்கள். இது மாத்திரமல்ல மீதி ஆயுதங்கள்லாம் பஞ்சாயுதத்தோடய எழுந்துள்ள இருக்கார், அது வேற விஷயம். இந்த ரெண்டு திவ்யாயுதங்களும் பெருமாளுடைய திருக்கையில இருக்கிறபடினால இந்த திருக்கைக்கு அலங்கிருத ஹேதிஜாலைகின்னு சொன்னார். இது அணிபர செய்யப்பட்டிருக்கிற ஆயுதங்களை உடையவர் அர்த்தம். இந்த திருக்கைகள்ல இந்த சங்க சக்கரத்துல வச்சிருக்கிறதுனால திருக்கைகளுக்கு அழகா, அல்லது திருக்கைகள்ல இருக்கிறபடினால அந்த ஆயுதங்களுக்கு அழகா? எதுக்கு அழகுன்னு கேட்டேன்னா ஆயுதங்களுக்கு தான் விசேஷம். வேற எங்கேனா இருந்ததுன்னா யாரும் பாக்குறவா கிடையாது. ஆனா அந்த பெருமாளுடைய திருக்கையில கணக்கு அந்த ஆயுதங்கள் இருந்ததுன்னாக்கா எல்லாரும் பாக்குறவாளாக இருந்துருக்கு. அலங்கிருத ஹேதிஜாலைகின்ற பூஷாயுதைரதிகதம் நிஜகாந்தி ஹேதோ கீழே சொல்லிருக்கார். இதுக்கு முன்ன சொல்லச்சு, இதே தேவநாயக மந்தாசத்திலேயே சொல்லச்சு, இந்த பெருமாளுக்கு அழகுன்றது இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் இந்த ஆயுதங்கள் மொத்தம் இது திவ்யாபரணங்கள் எல்லாமே பெருமாளை அடைந்து அவைகள்லாம் ரொம்ப ஒரு நிறம் பெறுகின்றன என்பதை சொல்லியிருக்கார். அதே மாதிரி இந்த திருக்கைகளை அடைந்து அவை நிறம் பெறுகின்றன, அப்படிப்பட்டதான திருக்கைகள் என்பதாக சொல்றார். சித்ராங்கதை திரிதச புங்கவ ஜாததங்காது. அது மாத்திரமில்ல, வியாகாத ருச்சிரைஹி, வியாகாத ருச்சிரைஹி இதே வார்த்தைதான் சொல்ற. ஜாக்கிண கக்கசைஹி, நான் ஏற்றுவதாலே பெற்ற தழும்புகளை வரிசையாக உடையவை. அதனால அந்த தழும்புகளுடைய வரிசையினால அழகா இருந்துருக்கான் பெருமாளுக்கு அழகு அந்த தழும்பு தானா அப்படின்னு. ஜித பாரிஜாசைஹி, அது அப்படியே கொடுத்துக்கிறதாம். அந்த அப்படியே வாரி வாரி வாரி வாரி கொடுக்கறதுனால அந்த பாரிஜாத்த மரத்தையே தோக்கடிச்சுட்டான். ஏதோ முதல்ல ஏதோ ஒரு திருஷ்டாந்தத்துக்காக சொல்ல பாரிஜாத்தம் மாதிரி, பாரிஜாத்த விட்டப்பத்தினுடைய பாரிஜாத்த மரத்தினுடைய ஒரு கிளைகள் மாதிரி இருந்துருக்குன்னு சொல்லி சொன்ன. அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தாராம், பெருமாள் கொடுக்கற மாதிரி பாரிஜாத்த மரத்தால கொடுக்க முடியாது, அகல அது சொன்னது தப்பு, பாரிஜாத்தையும் ஜெயிச்சுடுத்துன்ற சுவாமி தேசிகன். அர்த்தித பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதி தேவராஜ மதிராஜ மாத்திரையே. புறத்தாழ்வான் தேவ பெருமாள் மங்களாசாசனம் பண்ற. அர்த்தித பரிதான தீட்சிதம், என்ன கேட்கிறவர்களோ கேட்கிறவர்கள்லாம் கேட்கறதெல்லாம் கொடுக்கிறவராக இருந்திருக்கார். சர்வபூத சுகிருதம் தயாநிதி, இவரை தயாநிதியாக மங்களாசாசனம் பண்ற. இவருக்கு அப்ப ஏற்பட்ட தேவ பெருமாள் அவர் நாலு திருக்கைகளை சொல்லிக்கொள்ற. இப்படி இது மாத்திரமில்ல, ஜிதபாரிஜாதைஹி சித்ராங்கதைஹி, அந்த தோல் விலைகள் இருக்கா, அந்த தோல் விலைகள் அத்தியாச்சரியமான தோல் விலைகள், நவரத்னங்கள் இழைக்கப்பட்டதாக இருந்திருக்கு. இப்படிப்பட்ட திருக்கரங்களோடு கூட அந்த ஜாதசங்கம் அமதீஹி, இது என்னுடைய தி என்னுடைய புத்தியானது திருடம் பரிரம்பத்தே, ஒன்னாலே தழுவப்படுகிறது. என்ன அதுதான் இங்க ஒரு பெண்மணிக்கு அதுதான் வேண்டியது, அது தன்னுடைய மனச பெண்ணா ஆக்கி அந்த எம்பெருமானுடைய திருக்கை பேர்பட்ட திருக்கைகளாலே தழுவப்படுகிறது. இதனால ஒரு சந்தோஷத்தை அடைகிறது பத்தி சொல்ற சுவாமி மங்களாசாசனம் பண்ற. சகாசதம் ஜாக்கிண கற்கசைஹி சுபைஹி சதுர்பிஹி விளம்பிபிஹி புஜைஹி. இது மாத்திரமில்ல, அடுத்தது உத்தரார்த்தத்தை பார்க்கணும். இந்த திருக்கைகளை சொன்ன மாத்திரத்தினால இல்லாத இந்த உத்தரார்த்தம் எப்படிப்பட்டது பாரு. பிரியாவதம் பிரியாவதம் சோத்பல கர்ணபூஷண ஸ்லதாலகா பந்த விமர்தசம் சிபி. பிரியாவதம் ச உத்பல கர்ணபூஷண ஸ்லதாலகா பந்த விமர்த பந்த விமர்த சம்சிபி. இந்த தோல் பக்கத்துல பெரிய பிராட்டி இருந்துட்டு இருக்கா, அந்த தோல்ல பெரிய பிராட்டி படுத்துட்டு இருக்கா, பெருமாள் தோலை நீட்டிருக்க அந்த கையில பெரிய பிராட்டி படுத்துட்டு இருக்கா. பிரியாவதம் ச பிராட்டின் அப்ப படுத்து பெருமாள் பிராட்டியினுடைய திருச்செவியில இந்த காதுல நீலோத்பல புஷ்பம் இருக்கு. அது அந்த நீலோத்பல புஷ்பம் மாத்திரமில்ல, அவளுடைய கர்ணபூஷணம் காதுக்கு போட்டுருக்கிற குண்டலம், அதுக்கப்புறமா திருக்குழல் கற்றை, அந்த பிறகு அப்படியே அந்த முடியும் அதுல இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் அப்படியே அழுந்தி இருக்கிறது தான். அந்த அழுந்தி இருக்கிறதுனால அந்த அடையாளம் அப்படியே தெரியறதான். அப்பேற்பட்டதாக இருந்துட்டு இருக்கிற இந்த நான்கு புஜங்கள் என்பதாக சொல்ற இது ரெண்டு விதம். தவாங் இந்த ராமர் சொல்லச்சு சீதா பிராட்டி ஹனுமார் இடத்துல சொல்ற ஒரு விற்த்தாந்தத்தை சொல்ற. எந்த விற்த்தாந்தம்னா காக்காசுர விற்த்தாந்தம். ராமாயணத்துல வரைச்சு சுந்தரகாண்டத்துல தான் காக்காசுர விற்த்தாந்தம் வருது, அதுக்கு முன்ன ராமர்லாம் எங்கேயும் சொல்லல. அப்ப அந்த ஒரு அந்தரங்கமான விஷயம் இது. நாங்க ரெண்டு பேரும் ஏகாந்தத்துல இருக்கச்சு, நான் என்னுடைய அவருடைய மடியில நான் தூங்குவேன் சில சமயத்துல, பரியாயன பிரசுத்தாக என்னுடைய மடியில அவர் தலையை வச்சுட்டு அவர் தூங்குவேன் அப்படின்றார். அந்த மாதிரி பிராட்டியினுடைய திருக்கைகளை பெருமாள் தலையை வச்சுட்டு சில சமயத்துல படுத்து போயிடும். அந்த பெருமாளுடைய திருக்கைகளை பிராட்டி சில சமயத்துல படுத்து விடும். பாகுச்சாயாம் அவஷ்டப்தாக யசலோகோ மகாத்மனஹா, இது பிராட்டியினுடைய வார்த்தை. பாகுச்சாயாம் அவஷ்டப்தாக, பெருமாளுடைய தோல் நிழல்ல தான் சப்தலோகங்களும் இருக்கும், எல்லாத்தையும் ரக்ஷணம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடைத்தானதாக இருந்திருக்கு பெருமாளுடைய தோல். அப்பேற்பட்டதான தோல் இது. எத்தனை இருந்தாலும் இன்னும் எத்தனை ஏழு லோகம் என்ன எத்தனை லோகம் வந்தாலும் அத்தனையும் ரட்சிக்கக்கூடிய அளவுக்கு பெருந்த பரப்பை உடைத்தானதாக இருந்திருக்குன்னு ஆழ்வான் மங்களாசாசனம். இப்படி பிராட்டியும் பெருமாளும் இப்படி மாறி மாறி படுத்துக்கிறவாளா இருந்திருக்கே, அந்த பிராட்டியினுடைய ஒரு திருக்குழலினுடைய ஒரு அழகு, அந்த பிராட்டியினுடைய அடையாளங்கள்லாம் அந்த கையில தெரியறதாம். அந்த பிராட்டி காதல போட்டு இருக்கிற கர்ணபூஷணம் அது அப்படியே பெருமாளுடைய கையில பதிஞ்சி இருக்கான். அதே மாதிரியாக பார்த்தோம்னாக்கா அவ காதல வச்சிருக்கிற நீலோத்பலம், அந்த நீலோத்பல புஷ்பத்தினுடைய இது, திருக்குழல் கற்றைகள், அதோட இல்லாத பெருமாளுடைய முடி இருக்க கேச பாசங்கள், அந்த கேச பாசங்கள் தோல் வளைக்கலும் போயிட்டு இருக்கிறோம். அந்த தோல் வளைக்கலும் இருக்கிறதுனால அதனுடைய அழகா இருந்துட்டு இருக்கான். இப்படி ஆச்சரியமாக இருந்திருக்கான். பிரியாவதம் சோத்பல கர்ணபூஷண ஸ்லதாலகா பந்த விமர்தசம் சிபி. இப்படி ஒரு அந்த திருத்தோள்களுடைய அழக மங்களாசாசனம் பண்ற, இங்கேயும் ஆழ்வான் ஒரு மங்களாசாசனம் பண்ற. உன்னுடைய தோளுக்கு கண்சகு தோழன்னல் தென்னத்தியூரர் கழனை கீழ் பூண்டவன் பாளன்னு எம்பெருமானார் முதற்கொண்டு அந்த தோளுக்கு தோற்று போனவாளாக இருந்துட்டு இருக்காள். இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருந்துட்டு இருக்கோன்னு யோசனை பண்ணி பாக்குறேன். சரி, நான் ஏதோ ஒரு மூணு காரணம் சொல்றேன், இது இந்த மூணு காரணத்துல ஏதனா ஒரு காரணமா இல்ல வேற ஏதனா இருக்கா அது நீயே சொல்லு அப்படின்னு. ஆஸ்லேஷே வரத புஜாஸ்தவேந்தி ராஜா கோபீனாம் அபிமத ராஜபந்தனே வாம் வந்தே வாமுத மதிகாம் யசோதயாஹோ சம்பிராப்தா தவ நவநீத மோஷ தோஷாசி. என்ன அத்தமான வர்ணனை தெரியுமா? உனக்கு ஆஸ்லேஷே வரத புஜாஸ்தவேந்தி ராஜா, இந்த கைகளுக்கு அந்த தோள்களுக்கு ஏற்பட்ட சிறப்பு அந்த பெரிய பிராட்டியார அணைத்து கொண்டதுனாலதான் அந்த ஒரு சிறப்பு வந்திருக்கோம் என்னமோன்னு நினைக்கிறேன் நானு அப்படின்னு ஒரு இது ஒரு விஷயம் அது. இதனால இந்த சந்தோஷம் வரணுமா, சந்தோஷம் வந்திருக்குமா? ஏன்னா அந்த தோல் இருக்கச்சேயே அவர் அவ்வளவு சந்தோஷத்தோடு இருந்துருக்கு, அந்த பெருமாள் பெரிய பெருமாளோட அணைச்சதுனால அது நினைச்சிருந்தாலோ என்று சொன்னார். இது ஒண்ணு. ரெண்டாவது இதனால சந்தோஷம் வந்துதான், கோபீனாம் அபிமத ராசபந்தனே என்ன, அது கோபிகளோட திருவாயர்பாடியில 500,000 கோபியர்களோட ஆய்ச்சிமார்களோட கூட கைய கோத்துண்டு அவளோட தோளோட தோளா உரசிண்டு அத்தனை பேரோடையும் குறவை கூத்து ஆடினதுனால அதனால வர ஒரு சந்தோஷமா, இது ரெண்டாவது. மூணாவது சொல்ற, அவன் நவநீத மோஷ தோஷாது யசோதயா தாமபிஹி கிருதே பந்தே அதிகாமுதம் சம்பிராப்தம் வா. நீ தண்ணைய ஆறங்கோள் உள்ளளவும் கை நீட்டி, இந்த திருமங்கையாழ்வார் மங்களா சாசனம் பண்ற அண்ணன் வெண்ணைய திருடுறான், மேலேந்து வைக்கணும் வந்தா சாப்பிடலாம். ஸ்ரீரங்கத்துல வெண்ணெய் கடை இருக்கும், சில எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த வெண்ணெய் கடையில பாத்தோம்னாக்கா அவ ஒரு மரத்துல ஒரு கரண்டி மாதிரி ஒண்ணு வச்சுட்டு இருப்பா, அதுல 1 கிராம் கூட அதிகமாகாது அந்த வெண்ணையை அப்படி வழிச்சிருவா. அப்படி மேலோட அப்படி வழிச்சாருன்னு வச்சுக்கோங்க, அது தானா போயிடும். இவர் வெண்ணெய் அந்த மாதிரி அந்த வெண்ணெய் எடை போடுறதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். அது இது எல்லா வெண்ணெய் கடையிலயும் அந்த மாதிரி இருக்கும். அதுக்குன்னு ஒரு இது தனியா ஒரு மரப்பிலாம்லயே ஒரு கரண்டி வச்சுட்டு இருப்பா. அவெல்லாம் பெருமாள் வெண்ணெய் தானே சாப்பிடணும், மேலேந்து வயிச்சு வச்சு சாப்பிடலாம் முல்லையோ. இவர் என்ன பண்றாராம், அரார் தடந்தோள் உள்ளளவும் கை நீட்டின்னு தோல் வரைக்கும் உள்ள போற அளவுக்கு இந்த மாத்தொண்டு இருக்கிற கிருஷ்ணன் பெரிய கூடத்துல நிறைய வெண்ணம் வச்சிருந்தாக்கா தானே மூழ்கி போற மாதிரி அது அளவுக்கும் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி அதுல இருந்து எடுத்து வெண்ணையை சாப்பிடுறாராம். என்ன அதுல அப்படிப்பட்ட மோகம் அவருக்கு என்னன்னா, ஆசிரிதாளுடைய திருக்கை பட்டது, இவாளுடைய கைப்பட்ட வஸ்துதான் இவாள் கொடுக்க மாட்டேன்றா அந்த வஸ்துல ஒரு அபிமானம். அந்த அபிமானத்தினாலதான் அது அது வரைக்கும் போய் அந்த சம்பந்தம் நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வரட்டமேன்னு சொல்லிட்டு கைய உள்ள விட்டு சாப்பிடுறான். அது இதனால யசோத பிராட்டின்ற அடி வாங்கிட்டீங்க அந்த கட்டுண்டைய அந்த சந்தோஷத்தை இது காண்பிக்கிறதா, இது எதை காண்பிக்கிறதுன்னு தெரியலையே என்று சொல்லி சொல்ற. இது இது யசோதையின கட்டுன்றதுனால அதிகா முகம் முதம் சம்பிராப்தா, இதனால ஒரு மகிழ்ச்சின்றது உனக்கு ஏற்பட்டிருக்கேன், இது எப்படிப்பட்டதுன்னு எதனால ஏற்பட்டதுன்னு தெரியலையே அப்படின்னு. பிரியாவதம் சோத்பல கர்ணபூஷண அலகாபந்த விமர்த சம்சிபி அலகாபந்த விமர்த சம்சிபி, இந்த அழிந்து இருக்கதை காண்பிப்பதாக இருந்திருக்கு. சதுர்பிஹி புஜைஹி சகாசதம், 4 தோள்களாலே பிரகாஷிப்பிக்கிறவராக பெருமாள் எழுந்தருள் இருக்கின்றார். இந்த சுவாமி தேசிகன் தேவப்பெருமாள் மங்களா சாசனம் பண்ற காத்தால போய் பெருமாளை சேவிச்சிட்டு வரவே போல்றது, சந்தியாவந்தனம் பண்ண உடனே விஸ்வரூபத்துல சுப்பிரபாதத்துல போய் பெருமாளை சேவிச்சிட்டு வரேன், அப்ப மங்களா சாசனம் பண்ற. அனிபுத பரிரம்பைராகிதாம் இந்திராயா கனகவலய முத்ரா கண்டபாகே சுதான், இந்த பெருமாளை சொல்லச்சு. பெருமாள் பெரிய பிராட்டி ராத்திரி பரியங்கத்துல பெரிய பிராட்டியோட படுத்துட்டு இருக்க, இவா ரெண்டு பேரும் அணைச்சிண்டு படுத்துட்டு இருக்கா. அந்த பெரிய பிராட்டியாருடைய வளையல், அந்த வளையலுடைய தழும்பு பெருமாளுடைய கழுத்துல அப்படியே தழும்பு இருந்துருக்குதான் அந்த அணைச்சின்றதுனால. அப்படி அனுபிருத பரிரம்பைகி ஆகிதாம் இந்திராயாக கனக வளைய முத்ராம், அந்த கனக வளையம் தங்கத்தலையான வளையல், அந்த வளையத்தினுடைய முத்ரை அடையாளம் இருக்க கண்டபாகி அந்த கழுத்தினுடைய பாகத்துல அதை தரிச்சென்றிருக்கிறவராக பெருமாள் தேவ பெருமாள் எழுந்துள்ள இருக்கார் என்பதாக சொல்லுகின்றார். இதுக்கு பிரகாசமே எப்பேற்பட்டது, பெருமாளுடைய 4 திருக்கைகளுக்கும் பிரகாசமே அந்த பிறைய பிராட்டியினுடைய அணைப்பினால ஏற்பட்டது. இப்படிப்பட்ட 4 திருத்தோள்களோட எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கார். சீவைக்குண்டத்திலையும் 4 திருக்கைகளோடையும் திருத்தோள்களோடையும் பெருமாள் எழுந்துள்ள இருக்கார்ன்றத இந்த ஸ்லோகத்தால சுவாமி ஆளவந்தார் மங்களாசாசனம் பண்றார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நாம ஒண்ணு பார்த்துட்டோம். இதுக்கு மேல சுவாமி தேசிகன் இதுல ஒரு விசாரம் பண்ற, அவதார தசையில தான் பெருமாளுக்கு 4 திருத்தோள்கள் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறது நான்குன்னு சொல்ல முடியாது, ரெண்டு தான் சொல்லலாம்னு சில பேர் சொல்றாங்க. அதுக்கு பெரிய விசாரம் பண்ணி பெருமாளுக்கு அங்க ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கச்சேயும் நான்கு திருத்தோள்களோட தான் பெருமாள் சேவை சாய்க்கிறேன் என்று சொல்ற. நமக்கு அஷ்டாட்சரத்துக்கு தியான ஸ்லோகம் சொல்லச்சு, சவ்யம் பாதம் பசாரிய சிதோதரிகரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானுன் ஞாதாய சவ்வேதரம் இதர பஜன் நாகபோகே நிதாய பஷ்டாத் பாகுத்வயன பிரதிபட சபதம் தாரையன் சங்கச்சக்கரான்னு சொல்லிட்டு ரெண்டு திருக்கைகள்னால சங்கச்சக்கரத்தை தரிச்சுட்டு இருந்திருக்க, மீதி ரெண்டு திருக்கைகளால பெருமாள் எழுந்திருக்க, சத்ததரிசகம் தட்சிணம் குஞ்சயித்வான்னு சொல்லிட்டு இதுல ஒரு காலம் அடைக்கிண்டு ஒரு காலம் நீட்டிண்டு இது மாதிரி ஒரு கால் மேல ஒரு கால் வச்சுட்டு பரமபதநாசனா சேவை சாய்க்கிறேன்னு நான்கு திருக்கைகளோட சேவை சாய்க்கிறேன்றது பிரதிஷ்டிதமா இருந்துருக்கு. அப்ப ரெண்டு திருக்கைகள் தான் இருக்குன்னு எப்படி சொல்றதுன்னு கேட்டேன். அவா சொன்னா வெறுமையானா சொல்லல, அதுக்கும் ஒரு சேர்த்து சொல்ற. என்ன புருஷசூக்தத்துல சொல்லிட்டு இருக்கு, பாஹூரா ஜன்யகிருதா முகம் கிமஸ்யகௌ பாஹு அஸ்ய முகம், இவனுடைய முகம் என்னதா இருந்துருக்கு, பாஹு என்ன கேள்வி கேட்டுண்டு. பாஹூரா ஜன்யகிருதா, பாஹு ராஜன்யா கிருதா, அந்த க்ஷத்ரியாலாம் பாஹுவாக ஆகாரு சொல்லி சொல்ற. அந்த பாஹுன்னு த்விவசனம் தானே அங்க சொல்லிருக்கு புருஷசூக்தத்துல. ஆகையால புருஷசூக்த சொல்ல பிரகாரத்துக்கு பார்த்தோம்னா பெருமாளுக்கு ரெண்டு கைகள் தான் அப்படின்னு. அதே மாதிரி இந்த மாத்திரத்துல ஐத்ரேயத்துல கூட சொல்லிருக்கு, த சஹஸ்யா அங்குலயா த சபத்யா துவாஹூரு துவ் பாஹு ஆத்மைவ பஞ்சவிம்சா. 25வது தத்துவத்துக்கு வரைச்சு இந்த துவாஹூரு துவ் பாஹு என்பதாக ரெண்டு திருக்கால் திருத்தொடைகள் ரெண்டு திருக்கைகள்னு சொல்லிருக்கு. ஆகையால ரெண்டுதான் இருக்கு அப்படின்னு. பாணிபியாம் திரையும் சம்பரதி அப்படின்னு இந்த திருக்கைகளால பாணிபியான் த்விவசனம் இப்படி எல்லாம் த்விவசனத்துல சொல்லிருக்கிற அப்படின்னால பெருமாளுக்கு செவிகுண்டத்துல எழுந்தருள் இருக்கே ரெண்டே ரெண்டு திருக்கைகள் தான் செவிகுண்டத்துல. ஏதோ அவதார திசையில நாளா காண்பிச்சுக்கிறேன், அதுக்கப்புறமா இங்கெல்லாம் நாளா சொல்றேன். ஒரு கேள்வி வரதா வச்சுண்டு அதுக்கு சமாதானம் ஆச்சரியமா சாய்க்கிறேன். சுவாமி தேசிகம் எப்படி பெருமாளுக்கு எப்பவும் நான்கு திருக்கைகளோட தான் எழுந்தருள் இருந்திருக்க, அவளுடைய தியானம் பண்ணச்சு அதுக்கு ஏத்த மாதிரி ரெண்டு திருக்கைகளோ ரெண்டு நாலு திருக்கைகளோ அந்த மாதிரி எல்லாம் இருந்துருக்கு. சாஸ்திரத்த சம்ஹிதையில சொல்லச்சேயே அங்கேயும் எப்படி சொல்லிருக்கு, போஷ்கர சம்ஹிதை எல்லாம் திரிபுஜம் த்விபுஜம் புருஷாக்காரம் யுக்தம் ஆதித்ய சன்னிபைஹி துவஜைஹி ஆபரணைஹி சின்னைஹி சங்க சக்கராதி சம்ஹிதைஹி இதெல்லாம் சொல்லிருக்கு. இங்கெல்லாம் நிரஸ்ரா த்விபுஜா சௌமியா சங்க சக்கரகராங்கிதா என்பதாக சொல்லுகிறது. இப்படி ரெண்டு புஜங்களோட இருந்திருக்கேன்னு சொல்லி சில சம்ஹிதையெல்லாம் சொல்லிருக்கேன். அப்போ சில இடங்கள்ல நாலு புஜங்களோட இருந்தருளாக இருந்திருக்கு. இப்படி எல்லாம் சொல்றது என்னன்னா, பெருமாள் இச்சா கிரகீதாபி மத்தோரு தேகசிய தேவசிய வைகல்பிக தியான பரதையா சுசங்கதம். இவ ரெண்டு திருக்கைகளோட பெருமாளை மங்களாசாசனம் பண்ணோம் தியானம் பண்ணோம் நினைச்சா அப்படி ரெண்டு திருக்கைகளோட இருந்துருக்க, நாலு திருக்கைகளோட மங்களாசாசனம் பண்ணணும்னு நினைச்சாலுனாக்க நாலு திருக்கைகளோட இருந்துருக்க. ஆகையால எப்பவும் பெருமாளுக்கு நான்கு திருக்கைகள் இருக்கு. இவருடைய தியானத்துக்கு ஏற்ப அவருடைய பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகமும் அமைந்திருக்குன்னு தான் சொல்லணுமே தவிர, பெருமாளுக்கு ரெண்டு திருக்கைகள் தான் நான்கு திருக்கைகள் கிடையாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. பாசாரதி போய் சேவிக்கிறோம், பார்த்தாரதி சேவிச்சோம்னா பெருமாள் ரெண்டே ரெண்டு திருக்கையோட தான் இங்க சேவை சாய்க்கிறேன் பார்த்தாரதியா இருக்கிற அப்படின்னால, ஐயோ நாலு திருக்கை இல்லையே பெருமாளே இல்லையன்னு சொல்ல முடியுமான்னு நான் நம்ப. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல எப்படி எப்படி சேவிக்கணுமோ, எப்படி நாம நம்மளுடைய தியானத்துக்கு நாம எப்படி தியானம் பண்றோமோ அந்த மாதிரி பெருமாள் நமக்கு சேவை சாய்க்கிறேன். அவருடைய திவ்யமங்கலம் விக்கிரகம்ன்றது இருக்க எப்பவும் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கச்சேயும் நான்கு திருக்கைகளோட தான் இருக்குன்றதுக்காகத்தான், இது தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த ஸ்லோகம் இப்படி ஆள வந்தார் மங்களாசாசனம் பண்றார்னு சுவாமி வியாக்கியானம் பண்ற. சகாசதம் ஜாக்கிண கர்க்கசை சுபை சதுர்பிராஜானு விளம்பி புஜை பிரியாவதம் சோத்பல கர்ணபூஷணு ஸ்லதால காபந்த விமர்தசம் சிபி. அப்படிப்பட்ட நான்கு திருக்கைகளினுடைய ஒரு விசேஷத்தினாலே இந்த பெருமாளுடைய அனுகிரகம் சதுர்வித புருஷார்த்தங்களும் நமக்கு வந்து சேர வேணும் என்று அந்த தேவ பெருமாள் திருவடிவாரத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கேகசிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.